अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं हृदसत्यनेत्रम् सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः एकायनोऽसौ द्विफलत्रिमूलः चतुरसः पञ्चविधः षडात्मा सप्तत्वगष्टविडपो नवाक्षः दशच्छदि द्विखगो ह्यादिवृक्षः त्वमेक एवास्य सतः प्रसूतिः त्वं सन्निधानं त्वम् अनुग्रहश्च त्वं मायया संवृतचेतसत्त्वाम् पश्यन्ति नानानविपश्चितो ये बिभर्षिरूपाण्यवबोध आत्मा क्षेमाय लोकस्य चराचरस्य सत्त्वोपपन्नानि सुखावहानि सताम् अभद्राणि मुहुः खलानाम् त्वयि अम्बुजाक्षाखिलसत्त्वधाम् समाधिनावेशितचेतसैके त्वत्पादपातेन महत्कृतेन कुर्वन्ति गोवत्सपतम् भवाभिम् स्वयं समुत्तीर्य सुदुत्तरं द्युमन् भवार्णवं भीम अभद्रसौहृदाः भवत्पदाम्भोरुगनावमत्र ते निधाय याताः तदनुग्रहो भवान् तथा न ते माधव तावकाः क्वचित् भ्रश्यन्ति मार्गा त्वयि बद्धसौहृदाः त्वयाभिगुप्ता विचरन्ति निर्भया विनायकानि कप मूर्धसुप्रभो गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा ஸ்ரீகிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்திருக்கோம். பிரம்மதேவர் தன்னுடைய மனசுல பகவான் சொன்ன விஷயத்தை அத்தனை தேவர்களுக்கும் சொல்லி அவளை எல்லாம் நிம்மதி பூமாதேவிய சமாதானப்படுத்தி எல்லாரையும் திருப்பி அனுப்பி வைக்கிறார். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, முன்னாடி யாதவ ராஜாவான சூரசேனம் அப்படிங்கிறவர் மதுராபுரியில வாழ்ந்துட்டு வந்துருந்தார். அவர் ராஜாவா இருந்தார். அந்த மதுராவையும் சூரசேனையோட சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்தை அத்தனையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு வந்துருந்தார் சூரசேனன் ராஜா. அந்த காரணத்தினாலேயே அந்த மதுராபுரி எல்லாருமா அத்தனை யதுவம்ச ராஜாக்கள் அத்தனை பேரும் ராஜதானியில இருந்தா, ஏன்னா இவர் யாதவ ராஜா தானே, எது வம்ச ராஜாக்கள் அத்தனை பேரும் இருந்தா அந்த வம்சத்துலதானே யாரு வந்து பிறக்கிறார், பகவான் ஸ்ரீஹரி வந்து பிறக்கிறார், அவருடைய சன்னிதானம் இந்த வம்சத்துலதானே. அதனாலேயே அந்த யாதவ குலம் அப்படிங்கறது நன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா. தஸ்யாம் துகர்ஹி சௌரிஹி வசுதேவ கிருதா கிருதோத்வஹ. ஒரு நாள் அந்த மதுராபுரியில சௌரிஹி வசுதேவா, சௌரியோடைய புத்திரனான வசுதேவனுக்கு விவாகம் நடக்கிறது, கல்யாணம் பண்ற யாரு அப்படின்னா தேவகி கூட. தேவகியோடைய தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் முகூர்த்தம் நடக்கிறது. அந்த தன்னுடைய சகோதரியான ஸ்வசுஹு, தன்னுடைய சகோதரிக்கு தேவகிக்கு கல்யாணம் நடக்கிறது அப்படின்னதும் கம்சன், யாரு கம்சன், உக்ரசேனனுடைய புத்திரனான கம்சன், சந்தோஷப்பட்டு அவ ரெண்டு பேரும் நானே நான் தேர்ல அழிச்சுண்டு போவேன் அப்படின்னு அட்டம் பிடிக்கிறார். ஏன்னா அவ்வளோ பிரியமா தன்னுடைய தங்கை மேல. அதனால வசுதேவரையும் தேவகியும் தேர்ல ஏத்தி இவரே தேராளியாக குதிரையுடைய அந்த ரஷ்மின் ஜக்ராக கடிஞானை பிடித்து அவர் ஓட்டுறாராம். அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா. கம்சன் அப்படின்னா யாரு? அசுரன் ஆட்டமா அந்த கம்சனை வதம் பண்றதுக்கு தான் கிருஷ்ண அவதாரம் பண்ற. இந்த கம்சன் மாதிரி நிறைய பேர் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கா பூமா தேவிக்கு. அப்படிங்கறதுனாலதானே பூமி பாரத்துல மெயின் ஆள் கம்சன் தான். அப்ப அந்த கம்சன் இப்படி இவ்வளவு அன்போட தேரை ஓட்டிண்டு திருவீதியில போறா அப்படின்னதும் ஜனங்கள் எல்லாம் பாக்குறா. ஆஹா, இதெல்லாம் ஒரு ஒரு விதமான பொலிட்டிக்கல் மூவ் தான் இப்ப எல்லாரும் பண்ணிட்டு இருக்காளே. என்ன அப்படின்னா, நான் நல்லவன்னு காட்டிக்கிறது, ஆனா எப்ப வேணும்னா அந்த சுபாவம் மாறிடலாம். அந்த நல்லவன் அப்படின்னு வெளிப்படையா காட்டிக்கிறதுல பிரயோஜனம் இல்லையே. அப்ப அந்த கம்சன் இப்படி பண்ணதும் ஜனங்கள் எல்லாம் ஓ இவர் நல்லவர் தான் போல அப்படின்னு ஒரு சமயம் யோசிச்சுட்டா ஜனங்கள் அத்தனை பேரும். இப்படி கூட்டின்னு போற சமயத்துல அந்த தேவகிக்கு நிறைய பாரிபர்கம், தன்னுடைய புத்திரி கூட்டிட்டு போறாரே அப்படின்னு நிறைய விஷயங்கள் தானம் பண்ணியிருந்தார். அப்படி கூட்டிட்டு போற சமயத்துல சந்தோஷமா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. ஆனந்தமான தருணம். அந்த சமயத்துல அஷரீரி வார்த்தை கேக்கிறது. அஷரீரினா சரீரம் இல்லாம சத்தம் மட்டும் கேக்கிறது ஆகாயத்துல. என்ன சத்தம்? பதி பிரக்ரஹினம் கம்சம் ஆபாஷ்யாஹா ஷரீரவா அஸ்யாஸ்வாம் அஷ்டமோ கர்ப்பா ஹந்தாயாம் வஹசே அபுதா. என்ன சொல்றா? அபுதா, ஏ முட்டாளே, நீ யாரு தேர்ல உட்கார்ந்து கூட்டிட்டு போறையோ அவளுடைய எட்டாவது கர்ப்பம், எட்டாவது குழந்தை உன்னை வதம் பண்ண போறது, உன்னுடைய காலண்டா அப்படின்னு அந்த வார்த்தை கேட்ட. எல்லாருக்கும் தான் கேக்குறது. இந்த அஷரீரி அப்படின்னா ஸ்பெஷலா கம்சனுக்கு மட்டும் கேக்குற மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணல. அத்தனை பேருக்கும் இந்த அஷரீரி கேக்குறது. ஆனா ஏ முட்டாளே அப்படின்னு மூடான்னு கூப்பிட்டதும் யார் என்ன கூப்பிடுறா அப்படின்னு கம்சன் திரும்பி பாக்குறான். மத்தவாள் எல்லாம் கண்டுக்கவே இல்லையா. நான் கம்சனுக்கு மட்டும் தெரிஞ்சு கொடுத்து. ஏன்னா எல்லாருக்கும் மனசாட்சி உண்டு, யாரு எப்படின்னு அவளுக்குள்ள நல்லா தெரியும். என்னதான் வெளிப்படையா நல்லவனா இருந்தாலும் நான் எப்படி சிந்தனை பண்ணுவேன், நான் என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு தானே தெரியும், மனசாட்சிக்கு தானே தெரியும். அதனால முட்டாளே அப்படின்னு கூட்டணும் கம்சனுக்கு மட்டும் நல்லா காதுல விழறது, கிளியர் கிறிஸ்டல் கிளியரா. அதை கேட்டதும் இவ்வளோ நேரம் அன்போட பாசத்தோட நல்லவனாக இருந்த கம்சனுக்கு கோபம் வருது. கோபம் வந்ததும் தன்னுடைய பகினி தங்கையான தேவகிய வதம் பண்ணிவிடலாம் அப்படிங்கிற கோபத்தினால அந்த ஹந்தும் ஆரப்தா வதம் பண்றதுக்கு கட்கபாணிகி வாழை எடுத்துட்டாராம் கையில. எடுத்து குச்சே அக்ரஹீத்து தேவகியோடைய முடிய ஒரு பிடி பிடிச்சு இழுக்கிற வெட்டுறதுக்கு ஓங்கறார் கைய. வசுதேவர் பார்த்தார், என்னடா இங்க நடக்கிறது, இன்னைக்குதானே கல்யாணம் ஆயிருக்கு, தேவகி இப்படி வதம் பண்றதுக்கு அண்ணாவே இப்படி இறங்குறாரே அப்படின்னு பயந்து போய் அவரை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு வேகம் வசுதேவர் வந்துடுற. ஆனா சுத்திலும் இருக்கிறவா மோடி பயந்து போயிட்டா, யாரும் கூட வரமாட்டா ஒரு ஆபத்துல அப்படிங்கறத. ஆனா வசுதேவருக்கு தெரியும் தர்மம், என்ன ஆபத்து இருந்தாலும் இப்பதான் கைய பிடிச்சு சொல்லியிருக்கேன், எதுவா இருந்தாலும் பிராணம் போற வரைக்கும் கூட இருப்பேன் அப்படின்னு அக்னி சாட்சியா இப்பதான் வளம் வந்து வந்திருக்கா. அது கழிஞ்சு இப்பதான் ஆத்துக்கே போயிட்டல இன்னும், இப்படி அதுக்குள்ள வதம், தன்னுடைய சொந்த மனைவிய வதம் பண்றதுக்கு கத்தி எடுத்துட்டு கம்சன் இப்படி முடிய பிடிச்சு நிக்கிறத வசுதேவருக்கு சமாதானப்படுத்தணும்னு தோன்றது. நேர சொல்ற, ஷ்லாகனீய குணஷூரை பவான் போஜயசஸ்கர சகதம் பகினி மன்யாத் ஸ்திரியம் உத்வாக பரவணி. நீங்கள் வந்து சூரர்களால் அத்தனை பேரும் புகழ்த்தப்படக்கூடிய வாழ்த்தப்படக்கூடியவர் அல்லவா, அத்தனை குணங்கள் நிரம்பினவர் அல்லவா, அப்பேற்பட்ட நீங்கள் ஒரு ஸ்திரீய பகினி, அதுவும் ஸ்திரீலையே உங்களுடைய சகோதரியை, மேலும் உத்வாக பரவணி அதுலேயும் கல்யாணம் விவாக உற்சவ வேலையில வதம் பண்றது சரியா அப்படின்னு க்வெஸ்டின் கேக்குறார். அதுக்கப்புறம் பெரிய தத்துவத்தை சொல்றாரு இங்க வசுதேவர். என்ன அப்படின்னா, மிருத்யுர் ஜன்மவதாம் வீர தேகேன சகஜாயதே அத்யவாப்தசதாந்தேவா மிருத்யுர்வை பிராணினாம் த்ருவஹ. வீரா அப்படின்னு கூப்பிடுறார் கம்சன. என்ன சொல்றார், பிறப்பு அப்படின்னு இருந்தா பிறந்தவாளுக்கு நிச்சயமா மிருத்யு தேகேன சக, சரீரத்தோட என்ன வருது அப்படின்னா மிருத்யு வருது, மரணம் வருது. எப்படின்னா நிழல் எப்படி நம்மள விடாம இருக்கோ அதே மாதிரி மிருத்யு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியிலையும் மிருத்யு பின்னாடி இருக்கு. அது 100 வயசோ எப்போ அது நம்மளுடைய தீர்மானம் கிடையாது, நம்மளுக்கு தெரியாது, நம்ம கையிலயும் இல்லை. ஆனா நிச்சயமா மிருத்யு அப்படிங்கிறது எல்லாருக்கூடையும் உண்டு. சரீரம் வந்து மரணாவஸ்தைய அடையறத ஸ்வகர்மத்துல அடிமப்பட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறா, பழைய சரீரத்தை விடுறா. அது எப்படி அப்படின்னா, ஒரு காலை வைக்கிறோம்லவா, ஏகேன பதா திஷ்டன் ஏகேன ஏவ கச்சதி. ஒரு காலை வச்ச, ரைட் கால வச்ச, அந்த ரைட் காலையே தானே அடுத்து வைக்கிறோம், இல்லை லெப்ட் காலை வைக்கிறோம்லவா. அது மாதிரி ஒரு கால் ஒரு சரீரத்துல வச்சுட்டு அடுத்த சரீரத்துக்கு போறதான். ஒரு ஒரு பூச்சி வந்து திருநஜலூகா, ஒரு புல்லட்டை வந்து ஒரு புல்லிலேருந்து இன்னொரு புல்லுக்கு தாவறதே, அது மாதிரி தான் ஒரு சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரத்துக்கு தாவும் மிருத்யு அப்படின்னு அடைஞ்சதுன்னா. தஸ்மான் கச்சித் துரோகம் ஆச்சரேத் ததா விதா. அப்போ வாழற சமயத்துல எதுவும் நம்ம கையில இல்லை, எல்லாம் உள்ள இருக்கக்கூட அந்தரியாமி தான். அதனால இருக்கிற வரைக்கும் மத்தவாளுக்கு நல்லது மட்டுமே நினைச்சிருந்து, ஆத்மனஹா க்ஷேமம், ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை நினைச்சிருந்து வாழணும், மத்தவாளுக்கு துரோகம் பண்ணப்படாது. அப்படி துரோகம் பண்ணினை ஆகில் அவளுக்கு மத்தவாளிட்டேந்து பயம் வந்துட்டே இருக்கும். பரதஹா பயம் வை, எதை பார்த்தாலும் பயமாதான் இருக்கும். அப்புறம் மிருத்யு பயம் கேட்கணுமா, மிருத்யு பயம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இதெல்லாம் கம்சனுக்கு சொல்ற மாதிரியே சொல்ற, பொதுவா தான் சொல்றார், ஆனா நேரா கம்சனுக்கு தான் போய் சேர்றது. அதனால துரோகம் பண்ணப்படாதுப்பா, இப்போ நீ வந்து உன்னுடைய தங்கையான, அதுவும் சின்ன குழந்தை பாலா, சின்ன குழந்தை தேவிக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. தோ கல்யாணிங்கிறா அப்படின்னா தோஷமே இல்லாதவள், அப்பேற்பட்ட தேவிக்கே நீ வதம் பண்றது சரியல்ல அப்படின்னு சொல்றார் வசுதேவர். பாத்துக்கிறார் கம்சனுடைய முகத்தை, ஏதாவது பாவ மாற்றம் ஏதாவது இருக்கா, இவர் மைண்ட் மாறுறதா இல்லையா என்ன அப்படின்னு. ஆனா இறங்கி வரலையாம் கம்சனுக்கு மனசு, அந்த ஒத்துக்கலையாம், சாட்டிஸ்ஃபை கன்வீன்ஸ் ஆகலை அப்படிங்கிற இவர் வந்து, நான் என்ன சொன்னாலும் கன்வீன்ஸ் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுட்டார் வசுதேவர். இவர் வதம் பண்ணதான் போறார் அப்படின்னு பயம் வந்து விடுறது. சரி என்னதான் இருக்கட்டும், இப்போ இந்த மிருத்யுவை தள்ளி வைப்போம், வரது வரதான் இருக்கும். பகவானுடைய கதி அப்படிங்கறது யாராலையும் தடுக்க முடியாது. தாதுஹு கதிஹி துரத்யயா, யாராலையும் பகவானுடைய நிச்சயத்தை தடுக்க முடியாது. அதனால இப்ப என்னால என்ன பண்ண முடியும், இப்போதைக்கு தேவகியை காப்பாத்தணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன இருந்தாலும் குழந்தையினாலதானே வதம் ஏற்பட போடுறது, அதனால குழந்தைய கொடுத்து விடுறோம் நம்மள, என்னுடைய தேவகியை காப்பாத்திடலாம்னு வசுதேவர் மனசுல யோசனை பண்றார். யோசனை பண்ணதும் சொல்றார் அவர்த்தே, பயம் சௌமிய யத்வாகாஹா சரீரிணி புத்திரான் சமர்ப்பயிஷ்யேஸ்யா யதஸ்தே பயமுத்திதம். சௌமியா அப்படின்னு புகழ்த்துறார் அந்த குரூரனை, புகழ்த்துறார் சௌமியா. அசரீரி வாக்கு என்ன சொல்லித்து, தேவகி உன்ன வதம் பண்ணுவானா சொல்லித்து, இல்லையே, அதனால தேவகிட்டேந்து உனக்கு பயம் இல்லையே. தேவகியோடைய புத்திரன் அதுவும் 8வது குழந்தையதானே உன்ன வதம் பண்ணும்னு சொல்றது சொல்லித்து, அதனால நான் குழந்தைய தந்து விடுறேன். 8வது குழந்தைன்னு கிடையாது, பிறந்த அத்தனை குழந்தையும் நான் உன்னோட கையிலே சமர்ப்பணம் பண்ணி விடுறேன், இந்த தேவகியை விட்டு விடுப்பா அப்படின்னு சொன்னதும், ஆஹா இது நல்ல டீலா இருக்கே அப்படின்னு கம்சனுக்கு தெரிஞ்சு கொடுத்து சமாதானம் ஆயிடுத்து. சரி ஓகே, ஸ்வசுகு வதாத் நிவவ்ருதே, தங்கே கையை விட்டா, முடியலேருந்து கையை விட்டா, அவ ஆத்துக்கு சந்தோஷமாக கிளம்பினார்கள். வசுதேவருடைய ஐடியா பலித்து கொடுத்து மேலும் சௌக்கியமா வளர்ந்துருக்கா. ஆனா பயமும் இருக்கு, முதல் குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு என்ன பேரு வச்சார்னா கீர்த்திமான் பிரதமஜம், கீர்த்திமான் அப்படின்னு பேர் வச்சா. ஏன்னா 8வது குழந்தையாக கம்சனுடைய அந்தகன் பகவானே பிறக்க போற அது தெரியறது, அப்போ அந்த அந்த வம்சத்துல முதல் குழந்தையா வந்தவன்லவா, அதனால கீர்த்திமான், கீர்த்தி பெறும், கீர்த்தி நிரம்பி இருக்கிறவன் அர்த்தம். ஆனா அந்த குழந்தை கீர்த்திமான் பேரு வச்சாலும் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, சந்தோஷம் இல்லை. வசுதேவர் கேக்குறார், குழந்தைய தாமா அப்படின்னு தேவகிட்ட. தேவகி அம்மா தடுக்கிறா, எனக்கு குழந்தைய எப்படி கொடுக்க முடியும், நான் வதம் பண்ணிடுவாரே அப்படின்னு பயம். அப்போ வசுதேவர் சொல்றார், உனக்கு குழந்தை முக்கியமா இல்லை நான் முக்கியமா, நான் பண்ணின சத்தியம் முக்கியமா அப்படின்னு கேக்கறத கொடுத்து விடுறா, மனசில்லாம மனசில்லாத மனசோட கொடுத்து விடுறா தேவகி அம்மா. வசுதேவரும் அந்த குழந்தைய நேரா கம்சன்ட்ட கொடுக்கிறார். ஏன் வசுதேவருக்கு துக்கம் இல்லையா கேட்டா, அதெல்லாம் விட சத்தியம் தான் முக்கியம் அவளுக்கு. சத்தியம் அப்படின்னு வந்துடுத்துனா அதுக்கு மேல எத்தனை பெரிய விஷயமா இருந்தாலும் தாங்கிக்கலாம், எதுனா தாங்க முடியாது. கிம்ன துஸ்ஸகம் அவளுக்கு, அந்த சாதுக்களுக்கு எல்லாம் என்னதான் தாங்க முடியாது, ஞானிகளுக்கு என்ன விஷயம், இதெல்லாம் சத்தியம் தானே, சத்தியத்துலதானே சத்தியம் பரம் தீமகி, அதுலதானே இந்த உலகமே இயங்கிறது. அப்ப அந்த சத்தியம் பண்ணிருக்காரு இல்லையோ வசுதேவர், அதனால அந்த சத்தியத்தை காப்பாத்தணும் அப்படிங்கறதுனாலே அந்த கீர்த்திமான குழந்தைய, பிறந்த குழந்தைய கையில வச்சுட்டு நேரா கம்சன்கிட்ட காட்டுற. கம்சன் அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷம் வருதாம் கம்சனுக்கு. இதான் சொன்னேன், அசுரர்களுக்கு திடீர்னு மனசு மாறிடும். அந்த குழந்தைய பார்த்ததும் ஏதோ நல்ல எண்ணம், சிரிச்சுக்கிறார், சம்பந்தஹாசத்தோட சொல்றார், இந்த குழந்தைய நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு இந்த குழந்தையில இருந்து பயம் இல்லையே, தாவது குழந்தைதானே என்னுடைய அந்தகன், என்னுடைய மிருத்யு, எனக்கு மரணம் விதிக்கப்பட்டிருக்கு, அதனால இந்த குழந்தைய எடுத்துட்டு போங்க அப்படின்னா, சரி அப்படியே ஆகட்டும் ததா இதி அப்படின்னு வசுதேவன் அந்த குழந்தைய எடுத்துட்டு போறா. ஆனா பெரிய சந்தோஷம் எல்லாம் இல்லை, ஏன்னா வசுதேவருக்கு தெரியும் எப்ப வேணாலும் இவளுடைய மனசு மாறலாம் அப்படின்னு. எப்ப வேணாலும் இப்ப குழந்தைய கூட்டிட்டு போய்க்க சொல்றாரு, நாளைக்கே கூட்டிட்டு வா அப்படின்பார். அதனால அவ்வளவு சந்தோஷம் எல்லாம் இருக்கலையாம் வசுதேவருக்கு. கரெக்டா இந்த சமயத்துலதான் லோக குருவான நாராயண நாராயண நாராயண நாராயணா அப்படின்னு சதா சமயம் ஜபம் பண்ணக்கூடிய நாரதர் வரார். நாரதர் வந்து கம்சனுக்கு பூர்வ கதையெல்லாம் சொல்ற, ஏ பரதகுல சிரேஷ்டா, பகவான் ஸ்ரீநாரதர் வந்தார். நாரதர் என்ன பண்றார், கோகுலத்துல இருக்கக்கூடிய நந்தாதி கோபர்கள், அவளுடைய ஸ்திரீகள், வசுதேவன் போன்ற விருஷ்ணிகள், தேவகி போன்ற யாதவ ஸ்திரீகள், அப்புறம் அவளுடைய பந்து சுஹதா பந்துக்கள் சிநேகிதர்கள் எல்லாம் கம்சனை வந்து, கம்சன் தான் அடக்கி வாழ்ந்துட்டு இருக்கார் அத்தனை பேர், அவளையெல்லாம் பத்தி சொல்றார். மேலும் பூர்வ ஜென்மத்துல நடந்த விஷயத்தையும் சொல்ற நாரதர். காலநீமியா இருந்தாய் அப்படின்னுலாம், நீ எட்டாவது குழந்தை அப்படின்னு சொல்றையே, எட்டாவது குழந்தை எந்த எண்ணிக்கையில சொல்ற, தேவர்களுடைய கணக்கு வேறப்பா, நம்மளுடைய கணக்கு வேற, அதனால பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் போட்டுட்டு போயிட்டு கம்சனை குழப்பி விட்டுட்டு போயிட்ட நாரதர். ஏன்னா நாரதர் சொல்லாட்டா எப்படி கிருஷ்ணாவதாரம் நடக்கும், அது மட்டுமல்ல போன ஜென்மத்துல ஆறு குழந்தை தன்னுடைய அப்பாவுடைய கையாலேயே வதம் பண்ணப்படுவார்னு சாபம் உண்டு, அது நிறைவேறண்டாமா, அதெல்லாம் அந்த காரியத்துக்கு நிவர்த்தி விரணம் தான் நாரதர் வந்து சொல்லிதான் ஆவணம். அதனால நாரதர் சொல்லிவிட்டு போயிட்டார். கம்சனுக்கு புரிஞ்சு கொடுத்து என்ன பண்றார், தேவகியும் யாதவர்கள் அத்தனை பேர் எல்லாரையும் காராகிரகத்துல போடுறா, தேவகியும் வசுதேவத்தையும் காராகிரகத்துல கட்டி போட்டு விடுறா. கையில எல்லாம் கையில எல்லாம் பூட்டி போட்டிருக்கா. அப்போ ஜாத்தம் புத்திரம் ஒவ்வொரு குழந்தையா பிறந்ததே, கீர்த்திமான்ல இருந்து ஆறு குழந்தை பிறந்ததே, ஒவ்வொரு குழந்தையும் கருணையே இல்லாம வதம் பண்றா கம்சன். பிறந்த குழந்தை அப்படின்னு, பச்சை குழந்தை அப்படின்னு பாக்காம கல்லே போட்டு மோதி அந்த குழந்தைய, குழந்தையுடைய பிராணன் எடுத்துட்டாராம் கம்சன். ஆத்மானமிஹ சஞ்சாதம் ஜானன் பிராக் விஷ்ணு நாஹதம் ஆசுரம் காலநியமிம் யதுபிஹி சவ்யருத்யத. முன்னாடி நான் காலநீமியா இருந்தேன், மகாசுரனா இருந்தேன் தெரிஞ்சுட்டு யாதவர்கள் எல்லாம் நம்மள கஷ்டப்படுத்திருக்கா அப்படின்னதும் யாதவர்கள் மேல ஒரு மாதிரி கோபம் வருது, ஆக்ரோஷம் வருது, அவளை எல்லாம் துவம்சம் பண்ணணும்னு ஒரு ஒரு வெறி வரதாம். அதனால அந்த யாதவர்கள் எல்லாம் எதிர்க்க தொடங்கிவிட்டார். யாரு அப்படின்னா கம்சன். விஷ்ணுனா ஹந்த் ஹதம், பகவான் விஷ்ணுவால வதம் பண்ணப்பட்டவனாகும் நான். அதனால விஷ்ணு மேலையும் விஷ்ணு வம்சஜனான அந்த கிருஷ்ண பகவான் மேல, முன்னாடி பகவான் வந்துட்டே இல்லை, அதுக்கு முன்னாடியே பகவான் மேல வெறுப்பு வந்து விடுறது. உக்ரசேனம் ஜபித்தரம், அப்பாவல்லவோ ராஜா, அந்த ராஜா வந்து சொல்றாருப்பா, நீ வந்து பண்றது ரொம்ப தப்பு, இப்படி குழந்தைகள் எல்லாம் கருணையே இல்லாம கொல்லப்படுமா, இது சரியா, இது தப்பு, எது வம்சத்துல நம்ம பிறந்திருக்கோம், யாதவ வம்சம், அந்த யாதவ வம்சத்தையே நீ எதிர்க்கிறது சரியா அப்படின்னு எல்லாம் அட்வைஸ் பண்ணனுக்கிறத திடீர்னு அப்பாவை அப்படியே பிடிச்சு தூக்கி காராகிரகத்துல போட்டு விடுறா, சிம்மாசனத்துல இருந்து இறக்கி இவரே பட்டாபிஷேகம் பண்ணிண்டாராம். ஏன்னா அப்பா தானே பண்ணணும் சரியா சொன்னா, யாரும் பண்றதுக்கு இல்லை, ஏன்னா இவரே பண்ணிண்டார், நான் தான் ராஜா அப்படின்னு. அத்தனை சூரசேன ராஜ்யத்தை பூரா கம்சன் சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துட்டு பரணம் பண்ணினார் அப்படின்னு தெரியாது. யாரு இந்த கம்சனுடைய மினிஸ்ட்ரிஸ் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, பிரலம்பகானூர திருணாவர்த்த மகாசனை, பிரலம்பன் பகன் சானூரன் திருணாவர்த்தன் மகாசனன், முஷ்டிகன் அரிஷ்டன் திவிதன் பூதனை கேஷி தேனுகன், இவாளெல்லாம் கூட்டிண்டு பாணன் நரகன் போன்ற மத்த அசுரர்களையும் சேர்ந்து ஜராசந்தனுடைய உதவியினாலையும் அந்த கம்சன் வந்து யாதவர்களை எல்லாம் உபதிரவம் பண்ண தொடங்கிவிட்டா. கதனம் சக்கரே, அவளெல்லாம் துரோகம் பண்ண தொடங்கி விட்டா, அவளுக்கு கஷ்டப்படுத்த தொடங்கி விட்டா, அவளுக்கு வாழறதுக்கே எங்க அப்படின்னு எல்லாம் பயந்து கம்ச பயம் வந்து கொடுத்து யாதவர்களுக்கு அத்தனை பேருக்கும். கம்சன் கஷ்டப்படுத்துவானோ கஷ்டப்படுத்துவானோ பயந்து போய் என்ன பண்ணி விட்டா, குரு பாஞ்சார கேகாய கேகயான் ஷால்வான் விதர்பான், குரு தேசம் பாஞ்சாலம் கேகயம் ஷால்வம் விதர்பம் விதேகம் நிஷேதம் கோசலம் போன்ற ராஜ்யங்களுக்கு ஓடி போயிட்டாளாம். அங்கெல்லாம் ரக்ஷை நேடினா, ஏன்னா இங்க இருந்தா கம்சன் விடமாட்டான், நம்மளை கஷ்டப்படுத்தின்னு இருப்பான் அப்படிங்கறதுனால பயந்து போய், கம்சனுக்கு பயந்து போய் எல்லாரும் தன்னுடைய பிராண ரக்ஷணார்த்தம் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ரக்ஷை நேடிந்தார். கொஞ்ச பேர் வந்து கம்சனையே சேவை பண்ணிட்டு இருந்தா. அப்படி இருக்கிறத தேவகியுடைய 6 குழந்தைகளையும் கம்சன் வதம் பண்ணிவிட்டாரே, 7வது குழந்தை பிரக்கணமே இல்லையோ. எம் அனந்தம் பிரச்சக்ஷதே, ஆதிசேஷன் அல்லவா 7வது குழந்தையாக பிறக்கிறார். ஆதிசேஷனே வைஷ்ணவ தேஜஸோட அந்த ஆதிசேஷன் வயிற்றுல வந்தப்பவே தேவகியுடைய முகத்துல ஒரு தேஜஸ் வந்துடுத்து. கைங்கரியம் பண்றதுக்கு அதிகாரியா இருக்கிறவர் அல்லவா அவர், வந்தா தேஜஸ் வராம இருக்குமா? தேஜஸோட இருக்கார். தேவகிக்கு ஹர்ஷ சோக விவர்தனஹா, ஹர்ஷம்னா சந்தோஷம், சோகம்னா துக்கம் சந்தாபம். சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அதிகப்படுத்துற மாதிரி 7வது குழந்தை, அந்த குழந்தை கர்ப்பமாக வந்தது. சப்தமஹா கர்ப்பஹா குழந்தை, இந்த குழந்தை ஆதிசேஷன் யார் அப்படின்னா பலராமர் தான். 7வது குழந்தையாக கர்ப்பம் வயிற்றுல வந்தது தேவகியோட. பகவான் அபி விஸ்வாத்மா விதித்வா கம்சஜம் பயம், சர்வாந்தர்யாம அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவானும் என்ன பண்ணாரா, இந்த கம்சன் வந்து கம்சனை பயந்துண்டு இப்படி யாதவர்கள் எல்லாம் ஒவ்வொரு அங்க ஓடுறாளே அப்படின்னு என்னது பண்ணணும் அப்படிங்கறதுனாலயே நேரா யோக மாயாவ கூப்பிடுறார். சுவாமி பகவான் பெருமாள் கூப்பிடுறார், கூப்பிட்டு சொல்றார், கச்ச தேவி விரஜம் பத்ரே கோபகோபிரலங்கிருதம் ரோஹிணி வசுதேவஸ்ய பார்யாஸ்தே நந்த கோகுலே அன்யாஸ்ய கம்ச சம்பிக்னா விவரேஷு வசந்தி. தங்கைனா அந்த யோக மாயாவ கூப்பிட்டுட்டோம், சோபனே தேவி, நீ வந்து பசுவை காப்பாத்திரவாளையும் பசு விருந்தத்திலையும் இருக்கக்கூடிய கோகுலத்துக்கு போ. கச்ச தேவி, அங்க வந்து வசுதேவசிய பாரியா ரோஹிணி, வசுதேவருடைய இன்னொரு பத்னி ரோஹிணி, அந்த ரோஹிணியுடைய ரோஹிணி வந்து எங்க இருக்கா, நந்தகோகுலத்துல வசிக்கிறா. அங்க வந்து கம்சனால பயந்து வேற பல ஸ்திரீகளையும் ஸ்திரீகளும் அங்க பயந்து வளர்ந்து இருக்கா. தேவக்யா ஜடரே கர்ப்பம், அங்க வந்து தேவகியோட வயிற்றுல கர்ப்பமா இருக்கான் ஆதிசேஷன். அவனை அப்படியே எடுத்துண்டு, உன்னுடைய யோகமாய சக்தியில எடுத்துண்டு ஆகர்ஷணம் பண்ணிண்டு ரோஹிணியோட வயிற்றுல கொண்டு போட்டுடு. உதரே சன்னிவேஷய அதாஹம் அம்சபாகேன தேவக்யா புத்திரதாம் சுபே. அதுக்கப்புறம் நான் வந்து தேவகியுடைய புத்திரனாக பிறப்பேன், நந்தகோப பத்னியுடைய யசோதால நீ வந்து பிற, தொம் நந்தபத்யாம் யசோதாயாம் பவிஷ்யதி, யசோதாவுடைய வயிற்றுல நீ வந்து ஜென்மாயிட அவதாரம் பண்ணு, நான் வந்து தேவகியுடைய புத்திரனாக அவதாரம் பண்ணுவேன். அர்ச்சிஷ்யந்தி மனுஷ்யாஸ்வாம் சர்வகாமவரேஸ்வரீம். இப்படி வந்து நீ பண்ணினாயாகில் அத்தனை மனுஷர்கள் அத்தனை பேரும் எல்லா ஆசைகளையும் நிறைவேறத்துக்காகவே பல விதமான பூஜைகள் எல்லாம் உனக்கு பண்ணி ஆராதனை பண்ணுவா. அது மட்டும் கிடையாதுமா, நாமதேயானி குர்வந்தி ஸ்தானானி சனராபுவி, லோகத்துல இருக்கக்கூட அத்தனை மனுஷர்களும் உன்னை இப்படியெல்லாம் நிறைய பேர்களால கூப்பிடுவா. எப்படி துர்கா இதி துர்கை என்றும், பத்ரகாளி என்றும், விஜயாவென்றும், வைஷ்ணவி என்றும், குமுதா என்றும், சண்டிகா, கிருஷ்ணா, மாதவி, கன்யகா, மாயா, நாராயணி, ஈஷானி, சாரதா, அம்பிகா அப்படின்னு அத்தனை பேராலையும் அத்தனை இடங்களாலையும் உன்னை வந்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி ஆராதனை பண்ணுவாப்பா பண்ணுவாமா அப்படின்னு சுவாமி சொல்ல, கர்ப்ப சங்கர்ஷணாத்தம் வை பிராகு சங்கர்ஷணம் புவி. பூமியில கர்ப்பத்தினுடைய சங்கர்ஷணத்தினாலே சங்கர்ஷணன் என்றும், உலகத்தை ரமிப்பிக்க கூடின ராமன் என்றும், பலம் பலத்தோட கூடினதால பலராமன் என்றும் அங்க பலராமராக அவதாரம் பண்றார். இப்படி இத்தனையும் விஷயம் சொன்னதும் ஓம் இதி ததா இதி அப்படியே ஆகட்டும். மாயாதேவி சொல்ற அண்ணா சொன்னா வேற மீறி பேச்சுண்டா, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவருடைய அந்த பகவானுடைய வச்சனத்தை அப்படியே ஸ்வீகாரம் பண்ணிட்டு சுவாமி ஒரு பிரதட்சிணம் பண்ணி பூலோகத்துக்கு வந்தாளாம். சுவாமி என்ன சொன்னாரோ அதே மாதிரி அகரோத்து நிறைவேற்றினாள் அப்படிங்கறது வரைக்கும் இன்னைக்கு பாக்குறோம். பாக்கி நாளைக்கு அனுபவிக்கலாம். காயின வாசா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதி சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய சாட்சினே யைதம் கிருபயா கஸ்மை வியாஜசக்ஷே முமுக்ஷவே. யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய பிரம்மரூபிணே சம்சார சர்ப்பதஷ்டம் யோ விஷ்ணுராதமமுமுச பவே பவே யதா பக்திஹி பாதயோஸ்தவ ஜாயதே ததா குருஷ்வ தேவேஷ நாதஸ்த்வம் நோயத பிரபு. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேயஸ்வாமினஹ ஜெய ராம ராம ராம ராம ராம ராம.